അയമയമിതൈസ്തൈഃ കൽപിതാനധ്വവേദാന് പ്രതിപദമവലോക്യ പ്രാണിനാം വ്യാകുലാനാം ചടുലമണികലാപൈഃ ശൗരിപദാവനിത്വം മുഖരേഷി വിഹാരൈഃ മുക്തികണ്ഠാഭസാഗ്ര്യം. ശ്ലോകം 462. അയമയമിതൈസ്തൈഃ കൽപിതാനധ്വവേദാന് പ്രതിപദമവലോക്യ പ്രാണിനാം വ്യാകുലാനാം ചടുലമണികലാപൈഃ ശൗരിപദാവനിത്വം മുഖരേഷി വിഹാരൈഃ മുക്തികണ്ഠാഭസാഗ്ര്യം. இந்த ஸ்லோகத்துல மோட்சத்துக்கு போறதுக்கு எது சரியான உபாயம் அப்படிங்கறத பாதுகாதேவி பாமர ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து உபதேசிக்கிறது என்று சாதிக்கிறான். தெரிஞ்சா முக்கிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க பெரியோர்களை ஆச்சாரியர்களை அண்டி அவர்களில் உபதேசம் பெற்று முக்கிய வழியை தெரிஞ்சுக்கணும், அதை நாம் அனுஷ்டிக்கணும். தெரிஞ்சுதா இப்ப பாதுகா என்ன பண்றது, தானே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து என்ன முக்கிய வழியை உபதேசிக்கிறது. யாருக்கு உபதேசிக்கிறது அப்படின்னு கேட்டா ஜனங்கள் எப்படி இருக்கா, பிரதிபதம் அவலோக்கிய பிராணினாம் வியாகுலானாம். எது மோட்சம் என்ன, இதுதான் மோட்சம், இதுதான் மோட்சம், இதுதான் மோட்சத்திற்கு வழி, இதுதான் வழி என்று பல வழிகளை சொல்றான். தெரிஞ்சா மோட்சமே என்னடான்னு கேட்டோம்னாக்க சூன்யந்தான் மோட்சம், ஒண்ணுமில்லா போறதா மோட்சம் அப்படிங்கிற அவசியம் மொத்தம் சொல்றோம். பாஷாணகல்பமா கல்மாரி ஆயிடுவோம் ஆயிடுவோம், ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் போறதுதான் மோட்சம் அப்படிங்கிறான். ஆட்சியர்கள் எல்லாம் எப்படி இருக்கு, சரி வைத்திய மார்க்கத்துக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாக்க வைத்திய மார்க்கத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா வேதத்துல 32 வகையாக சொல்றது பக்திய. அந்த பக்திய வேதனம் சொல்றது, தியானம் சொல்றது, உபாசனம் சொல்றது. அதுல எது எப்படி பண்றது அப்படின்னா என்ன, மூணு ஒன்னா மூணு வெவ்வேறையா, இது மாதிரிலாம் சந்தேகம் உண்டாகிறது. அதே மாதிரி பக்தின்னா சாதன பக்தி சாத்திய பக்தின்னு சொல்றது, சாதன பக்தினா பக்தி சாதன பக்தியும் போகும், சாத்திய பக்தினா பிரபத்திக்கு சாத்திய பக்தின்னு பேரு. அதுல எதை பண்றது இப்படியா சந்தேகங்கள் வருது. சரிதான் பாகவதத்தை பார்ப்போம் சொன்னமனாக்க அது என்ன சொல்றது, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யமாத்ம நிவேதனம் இதி நவவிதா பக்தி எதிம் லேச்சே விவர்த்ததே. அதாவது எம்பெருமானுடைய கல்யாணம் உங்களை காதால கேட்பது, அவனுடைய கல்யாணம் உங்களை வாயாலே சொல்வது, அல்லது அவனை எப்பொழுதும் அவனுடைய விக்கிரகங்களையும் அவன் சுரூபத்தையும் தியானம் பண்ணுவது, எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது, எம்பெருமானுக்கு நிறைய துளசி புஷ்பங்களை கொண்டு ஆராதனை பண்ணி அர்ச்சிப்பது, விழுந்து விழுந்து சேவிப்பது, அல்லது இன்னும் என்ன கோவிலுக்கு பெருமான் சன்னதிக்கு இருக்கலாம் வேண்டிய காரியங்கள் எல்லாம் தொண்டு செய்வது, அல்லது எம்பெருமானுடைய அர்ஜுனன் மாதிரி ஸ்நேகமா இருந்து எப்பொழுதும் பழகுவது, அல்லது ஆத்ம நிவேதன் நம்முடைய ஆத்மாவே எம்பெருமான் தேவியில சமர்ப்பிப்பது என்று இப்படி 9 வகையாக பற்றி அதை சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாக்க ஸ்ரீரங்கம் முக்கிய கஷேத்திரம் சொல்லக்கூடியதான ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ஸ்ரீமுஷ்ணம் போன்ற முக்கிய கஷேத்திரங்கள்ல ஹரித்வார் இது மாதிரி இடங்களை வாசம் பண்ணா அதுவே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்றது. இன்னொரு இடத்துல பார்த்தாக்க கங்கையில காவேரி இல்ல ஸ்நானம் பண்ணா மோட்சம் வந்துடும் சொல்றது. என்ன செலவு சங்கீர்த்தே கேசம் சொல்றோம், நாம சங்கீர்த்தம் சொன்னாலே போருமே சொல்லமா மோட்சம் வந்துடுமே அப்படின்னு சொல்றது. இப்படி தை தைகி கற்றுதான் பல வகையான இதுகள் வைதிக மார்க்கத்திலும் சரி வேதத்தான பாக்கியமான நாஸ்திக மார்க்கத்திலும் சரி பல வகையா ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பிரதிபதம் அவள் ஓக்கிய பிராணினாம் குலானாம் இதை காதால கேட்டு கலங்கி போயிருக்கா எல்லாரும், எது மோட்சோபாயம், எதை நான் செய்வது அப்படின்னு. அப்படி இருக்கிற காலத்துல பாதுகாதேவி செவுரி பதாவினி பாதாவினி கண்ணனுடைய தெரு பாதுகையே எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகாக்கும் பாதுகையே நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா முக்தி கண்டா அபசாக்கியம் மோட்சத்துக்கு போறதுக்கு ராஜபாட்டை இப்படி போனா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக எடுத்து உயர்ந்த வழியை நீ எடுத்து காட்டுகிறாய். தெரிஞ்சா எப்படி காட்டுகிறா அப்படின்னா சடுல மணிக்கலா பைகி பாதுகாதேவனுக்குள்ள நிறைய ரத்தனங்கள் எல்லாம் போட்டப்பட்டிருக்கல்லவா, அந்த ரத்தனங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று உராகின்ற காலத்துல நினைன்னு ஓசையை ஏற்படுது. அந்த ஓசைங்கிற வியாஜத்தினால அது என்ன சொல்றதுன்னு கேட்டாக்க இதுதான் மோட்சோபாயம், இப்படித்தான் மோட்சத்தடைவதற்கு நாம் எல்லாம் வரணும் என்று முகரேதி விஹாரை எப்படி சொல்ற, அப்படி இப்படி நடந்துட்டே சொல்லிட்டு இருக்க, அல்லது விஹாரை விளையாட்டாக சொல்ற, ரொம்ப சுகமாக மோட்ச மார்க்கத்தை நீ உபதேசம் பண்ணுகிறாய் அப்படின்னு. அப்ப சுகமாக மோட்சம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சிவாசிகாரர் நமக்கு என்ன சாதிச்சாரோ அதுதான் உசந்த பக்தி. அதாவது தரிசன சமானாக பிரீதி ரூபாவன் தைலதாராவது அவிச்சின்ன சந்ததிக்கு பக்திக்கு அழகா சாதிக்கிறான். பக்தின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, விளக்கு நட்டி நக்கரை கவுத்து விட்டா அது பள்ளத்தை நோக்கி கொழகொழகன்னு ஓடும், அதுல எங்கேயா நடுவில் இடுக்கு இருக்குமோ, இருக்காது. அது மாதிரி இன்னைக்கு பக்தி பண்றதுன்னு ஆரம்பிச்சாக்க நான் கடைசி நினைவு உள்ள வரையிலும் எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த தியானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எப்படி அது தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பழகி பரபக்தி வரை ஞான பரபக்திங்கிற முறைக்கு வந்து அது எப்படி இருக்கணும், தரிசன சமானாக்கார கண்ணாலேயே எம்பெருமான் அப்படியே பார்த்து அனுபவிப்பது போல ஒரு எண்ணம் உண்டாகணும். அப்பேற்பட்ட அன்பு எம்பெருமானத்தில் உண்டாகணும். பிரீதி ரூபாவன் எம்பெருமானிடத்திலேயே அன்புமயமாக இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கே, அந்த தியானம் இருக்கேன், அதுதான் வசந்தது. அப்பேற்ற வழிதான் வசந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி என்று பக்தி மார்க்கத்தையும். அதே சமயத்தில் கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, மாமேகம் சரணம் ரஜா என்று சொல்லி கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகங்களெல்லாம் உபதேசம் பண்ணி அவளெல்லாம் பண்ண முடியாது போனால் மாமேகம் சரணம் ரஜா என்று தன்னுடைய திருவடியே அடை என்று உபதேசிக்கிறான். அதனால இந்த கண்ணன் சாதிச்சதுனால இங்க சௌரி பாதா ஆவணித்வம்னு சாதிச்சார். சௌரியனா கண்ணனை குறிக்கிறார். கண்ணன் சொன்ன வழி எது அப்படின்னு கேட்டோம்னா, பிரபத்தி தான் வசந்தது, அதற்கு ஐந்து அங்கங்கள் உண்டு. அதே மாதிரி அந்த அங்கங்களோடு கூடினா அந்த பிரபத்தியை பண்ணினா அதுவே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணுகிறார். ஆக இப்ப ராஜபாட்டையா இருக்கக்கூடியது எது, பிரபத்தி மார்க்கம். அதனால நம்ம எல்லோரும் என்ன பண்ணும் நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஸ்ரீரங்கநாத சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ரங்கநாதாய நமஹம் என்று ரங்கநாதனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணீர்களே ஆகியோர் கண்டிப்பா உங்களுக்கு மோட்சம் உண்டு என்று பாதுகாதியானவள் தானே ஆச்சாரியஸ்தானத்திலிருந்து உபதேசிக்கிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி தேசிகன். பதகமலமுதாரம் தரிசயந்தி முராரே கல மதுர நினாதா கர்ப்பரத்னேர் விலோலைஹி விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி பிரஜானாம் அபிமுகேசி நூனம் பாதுகே மானசானி. ஸ்லோகம் 463. பதகமலமுதாரம் தரிசயந்தி முராரே கல மதுர நினாதா கர்ப்பரத்னேர் விலோலைஹி விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி பிரஜானாம் அபிமுகேசி நூனம் பாதுகே மானசானி. மொத்தம் மோட்சோபாயத்தை செய்து மோட்சத்தை அடைய வேண்டுமானால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, ஆச்சாரியர்களை அண்டணும். அப்போ ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாள், சிஷ்யர்களுக்கு தத்துவோபதேசங்கள்லாம் பண்ணுவாள். அப்புறம் நண்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லி, நீ அதே தியானம் பண்ணு அப்படின்னு. மனசு வசம் வராட்டா என்ன பண்ணணும், மனசை கண்காது மூக்கு இவைகளோட இந்திரியங்களோட சேர விட்டாமல் பண்ணி மனசை பகவத் விஷயத்திலேயே ஈடுபடுத்தி எப்பொழுதுமே பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்தாக்க நீ மோட்சத்தை அடையலாம் அப்படின்லாம் உபதேசிப்பார்கள். தெரிஞ்சுதா, அப்படி உபதேசிச்சு நம்ம மனசை பகவத் விஷயத்திலே ஈடுபடணும். அப்படி ஈடுபடுவதுங்கிற இப்படி சௌரியமா இருக்கா முடியுமா அப்படிங்கிட்டா அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். அது எப்பேற்பட்டது மனசு எப்படின்னா, விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி பிரஜானாம் பிரஜானாம் அவருடைய மானசானி மக்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிட்டா, வியாகுலானி கலங்கி கிடக்கு அப்படிங்கிறார். எப்படி கலங்கி கிடக்கு அப்படிங்கிட்டா, விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி. திருஷ்ணான்னு ஆசை, ஆசையினால அதை பெறுவோமா இதை பெறுவோமா இதை ருபிப்போமா அதை அடையுமா அப்படிங்கிற ஆசையினால கலங்கி கிடக்கு. எதுல ஆசை அப்படிங்கிட்டா, விஷம விஷய திருஷ்ணா விஷயங்கள்ல ஆசை. தெரிஞ்சா அந்த விஷயங்களும் எப்படி இருக்குன்னா விஷமம். தெரிஞ்சா ரொம்ப மேடு பள்ளமா இருக்கு, சரியானதாக இல்லை. அப்பே ஏற்பட்ட சிலது கிடைக்கும் சிலது கிடைக்காது. ஆக கிடைக்காத பொருள்களுக்கு ஆசைப்பட்டு திண்டாடுறது. இப்படியாக மனசு பல நிமிஷம் அலைபாயிறது அப்படிங்கிறார். தெரிஞ்சா அப்படி ஆசைய மற்ற இடத்துல விடாமல் நாம் பெருமாள் இடத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு அத குலசேகர ஆழ்வார் அழகாக எடுத்து காட்டுவார். நமசாதன்மே நம சுனிச்சையே நைவ காமோபோகே எத்யத்பவியம் பவது பகவன் பூர்வகன்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி சொற்பாதாம்போருக இவகதா நிச்சலா பக்தி ரசு. எம்பெருமானுடைய திருவிழை தாமரைகள்ல அசையாத பக்தி எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில பிரார்த்திக்கிறார். சரிங்களா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நாங்க எல்லாத்திலையும் பகவான் இடத்துல ஆச்சாரிய இடத்துல உபதேசத்தை பெற்று கண்ட விஷயங்களுக்கு ஆசையெல்லாம் விட்டுவிட்டேன். நான் சாதன்மே தர்மம் அர்த்தம் என்ன காமம் அப்புறம் மோட்சம் என்று நான்கு விதமான புருஷார்த்தங்கள் புருஷங்களாலே பிரார்த்திக்கப்படக்கூடிய பலன்கள் சொல்லுவாங்க. அதுல எனக்கு சதுர்த்தமான மோட்சத்தை தவிர வேற ஒன்றிலையும் ஆசை இல்லை அப்படின்னு சாய்கிறார். நான் சாதர்மே கர்மயோகங்களை பண்ணி அதுல யாகங்கள் எல்லாம் பண்ணி அந்த யாகத்தினால நல்ல இந்த உலகில வேண்டிய சொத்து சுகங்கள் இதெல்லாம் அடைவதற்கு அதுக்காக அவைகளெல்லாம் பண்ணணும்னு ஆசையும் கிடையாது எனக்கு. நவசுனி செய்யே நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் தெரிஞ்சா தர்மம் அர்த்தம் பணத்தை நிறைய சம்பாதிச்சு இஷ்டப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் கிடையாது. நைவ காமோ பபோகே தர்ம அர்த்த காமனும் மூணாவது புருஷார்த்தம் காமத்திலையும் கண்டவளோட சேரணும் கண்டதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. ஆகையினால எஜ்யம் பவது பகவன் ஒரு கர்மா அனுரூபம் நான் இங்கு வாழ்கின்ற காலத்துல ஜென்மாந்திர கர்மா அனுகுணமாக எனக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கட்டும் எல்லாத்தையும் நான் அனுபவிக்க தயார். ஆனா நான் எதை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜென்ம ஜென்மாந்தரேவி பல ஜென்மங்கள் எடுத்தாலும் கூட எனக்கு வேண்டியது சொற்பாதம் போருக யுககதா நிச்சலா பக்திரஸ்து உன்னுடைய அழகான திருவடித்தாமர்கள் இருக்கேன் அதுல எனக்கு அசையாத பக்தி வேணும் என்று குலசேகர ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆக விஷயங்களை ஈடுபடாமல் மனசை பாதுகாக்கணும் என்று இதுல நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் குலசேகர். அப்படி பெருமாளிடத்திலேயே அசஞ்சலமான பக்தி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது சாமான்யமா கிடைக்கிறதா நமக்கு? அதுவும் இந்த இடத்துல பூலோகத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் வாய்ப்புகள் ஏற்படுறதுன்னு கேட்டோம்னா, பவஜல தீமா அகதானாம் துவந்தவாதாகதானாம் சுத துகி திருகல திராணபார அர்ஜிதானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம். மனசு அடைக்கி அடைக்கி பெருமாள்கிட்ட இருப்போம்னு சொன்னா உலகில் விஷயங்கள் தான் அதிகமான ஈடுபாடு இங்க இருக்கிற காலத்துல உண்டாகிறது. அப்படி இருந்தால் அதாவது சுகமாக அடையிறமோ அப்படின்னு கேட்டோம்னா படுற கஷ்டங்களோ கணக்கு வழக்கு இல்லை இந்த உலகத்துல. எப்படி பவ ஜலதிகதானாம் சம்சாரமான சமுத்திரம் கடல் அதுல இருக்கும் நம்ம அதுல இருந்து கரை ஏறி எல்லாரையும் காப்பாற்றி ஒழுங்கா வாசு வாசு வாழ்வோம் அப்படின்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது. ஏன் சமுத்திரம் ஆற்றை கடந்து அக்கறைக்கு போனோம் பாக்கிறான் எல்லாரையும் அழைச்சுன்னு போறான் போன காலத்துல துவந்த வாசாகதானாம் இப்படியும் அப்படியும் காற்று அடிக்கிறது